பாட்டு மேகங்களே வந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆனந்த ராகங்களே சின்ன பூக்களில் வெண்பனி தூங்கும் அதை வெயிலும் கைகளில் வாங்கும் இளமூங்கிலில் வாழையும் மோதும் அது மோதிட மோதிட நாதம் வாருங்கள் வானத்து மேகங்களே வந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆனந்த ராகங்களே கவிதை நூல் எடுத்து நான் பயிலும் போது செவியில் உன் மொழிதான் நான் கேட்கிறேன் இரவில் காய்விரித்து நான் துயிலும் போது கனவில் உன் முகம் தான் நான் பார்க்கிறேன் ஓயாதது உன் ஞாபகம் ஒன்றானது நம் ஜாதகம் ஓயாதது உன் ஞாபகம் நெஞ்சுக்குள்ள ஒரு தென்றல் பிறப்பதன காற்றும் பூவும் காதல் பேசும் நேரம் வாருங்கள் வாருங்கள் வானத்து மேகங்களே வந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆனந்த ராகங்களே சின்ன பூக்களில் வெண்பனி தூங்கும் அதை வெயிலும் கைகளில் வாங்கும் நெஞ்சங்கள் ஓதிடும் காதலில் வேதம் வாருங்கள் வாருங்கள் வானத்து மேகங்களே பாடுங்கள் பாடுங்களா